இது காலநதி விழிகளில் காதலும் ஓவியம் தீட்டிடுதே. எதிரில் அருகினில் அழகிய நாளை மலர்களில் படர்ந்திடும் பாதை இது. அழகிய கணவன பூமியும் மாறிடுதே. வெளியிலே ஓர் புன்னகை அணுகிறேன் நான் போலியார் பயங்களை சூடம் தெரியாக நீ என் கையை கோர் எப்பனா என் கண்கள் பார் எப்பனா